உனக்கு இல்லையே என்னை கொஞ்சம் காதலி. கண்ணியே போதும் போதும் உன்னது வேலையே நெல்லு கொஞ்சம் தள்ளியே என் வாணி ஆகாது போடு அன்பே நீ ஆகாசவாணி. வேறு வேலை உனக்கு இல்லையே என்னை கொஞ்சம் காதலி. நில்லு கொஞ்சம் தள்ளியே.